శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రుతి యస్య వాగ్వృత్తి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్య నమముక్తిమధీమహే. యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. యో విక్రమేణ మనుజత్వ విభూషణేన దేవం వరం వరుణరాజమజవ్యజేష్ఠాః కృత్వోహోపదాం దశరథం విధిరుద్రముఖ్యైః. దేవైస్తుతశ్చ సకిలో సకిలేంద్రజితో ఇంద్రజితాజితోసి శ్రుతోపదాం దశరథం విధిరుద్రముఖ్యైః. దేవైస్తుతశ్చ సకిలః ఇంద్రజితాజితోసి. అతిమానుష స్తవతుల ఇంకైదు 23వ శ్లోకం அதனுடைய அர்த்தத்தை பார்க்கவிருக்கின்றோம். இதற்கு முன் ஸ்லோகத்துல சேதுபந்தனம் பண்ணினது பத்தி சொல்லி சொன்ன. மனுஷ்யகம் சரிதம் ஆச்சரித்தும் பிரவருத்தகா தேவாதிகம் சரிதமங்க கிமங்க கார்ஷீஹி யத் சாகரே பத பபந்தித நாத சேதும் சைலைஹி பிளவங்கம சமிங்கித சம்பிருணன்னு சொன்னார். ஒரு மனுஷியனாக இருந்துட்டு தன்னுடைய செயல்கள் எல்லாம் மனுஷியன் என்ன செய்வானோ அந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நீர் அவதாரம் பண்ண. ஆனா தேவர்களால கூட முடியாத ஒரு காரியத்தை மனுஷனா இருந்துட்டே நீர் பண்ணிட்டேன். தேவாதி அவளால கூட முடியாதது என்ன காரியம்? சமுத்திரத்துல போய் சேது பந்தனம் பண்றதுன்னா ஒரு அணை கட்டுறதுன்றது சாதாரண விஷயமா? சரி, அந்த அணை கட்டுறதுக்கு யாரான இன்ஜினியரை வச்சுட்டா அணை கட்டினார்? ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற குரங்குகளை வச்சுட்டு அணை கட்டிட்டே அதுதான் இவருக்கு பெருமாள் உண்டான ஒரு சாமர்த்தியம். எத் சாகரே பத பபந்தித நாத சேத்தும் சேத்துவை கட்டிட்டேரோ இல்லையோ, இது பார்த்தோம்னா இது மனுஷன் பண்ற காரியமாவா இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீர் மனுஷ அதிமானுஷமான ஒரு கிருத்தியம் ராமர் பண்ண செயலை சொல்லி எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணார். இதுக்கு மின் ஸ்லோகத்துல இப்பவும் அதே விஷயம்தான், ஆனா கொஞ்சம் மாறுபட்டு சொல்ற, வேற விதமா சொல்ற. யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜவ்யஜேஷ்டான். பெருமாளை பார்த்து சொல்ற அஜா என்று சொல்ற. இந்த சம்போதனமே ஆச்சரியமான சம்போதனம். பிறப்பே இல்லாத வரவர், நம்மள மாதிரி பிறப்பு இருக்கிறதாக ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கே, தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணிருக்கே. யத்வம் மனுஜத்வ விபூஷணேன விக்ரமேன என்று சொன்னார். இப்போ ஒரு சாதாரண மனுஷனா இருந்தான்னா என்ன பண்ணுவானோ அந்த காரியத்தை நீர் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்க? இப்ப ராமருக்கு தெரிஞ்சிடுத்து, சீதா பிராட்டி லங்கையில இருக்கான்றது தெரிஞ்சிடுத்து. இத ஹனுமார் போய் பாத்துட்டு வந்திருக்கே, பாத்துட்டு வந்ததுனால அவரை வந்து இப்போ ராமருக்கு சீதா பிராட்டி லங்கையில இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அசோக வனத்துல இருந்துட்டு இருக்கா அந்த சீதைய ராவணனுடைய அரண்மனையில இருந்து அசோக வனத்துல இருந்து மீட்டு வரணும். சமுத்திர தரணம், சமுத்திரத்தை தாண்டாமல் லங்கைக்கு போக முடியாது, சமுத்திரத்தை தாண்டிதான் ஆகணும். சமுத்திரத்தை தாண்டணும்னாக்க ஒரு மனுஷனால முடியாத ஒரு காரியம். தன்னை மனுஷனா நினைச்சிட்டு இருக்கு, மனுஷனா நினைச்சிட்டு இருக்கிறதுனால தன்னால முடியாத காரியத்தை யாரு தேவதைகளிடத்துலதான் பிரார்த்தனை பண்ணணும். அதே மாதிரி தேவதையின் இடத்துல பிரார்த்தனை பண்றேன். இதுதான் முதல்ல பண்ற காரியம். யஹா விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன, மனுஷத்துவத்துக்கு பாங்காக இருக்கக்கூடிய பராக்கிரமத்தாலேன்னு, அதாவது மனுஷத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது என்னன்னாக்க, முதல்ல காலில் விழுந்து அப்புறமா பின்னாடி அவன் செய்யாது போயிட்டான்னாக்க அவளையே ஹிம்சை பண்றது இருக்க, இது மனுஷனுடைய ஒரு செயல். அது இப்ப பாருங்க, பெருமாள் நம்மள மாதிரி ஒரு ஒண்ணுமே முடியாதவன் இயலாதவன் மாதிரி சமுத்திரராஜனுடைய காலில் போய் விழறு, அதுதான் ஒரு இந்த இடத்துல பெருமாள் நடந்துட்டு மனுஷ்ய பாவனையில பண்ண ஒரு செயல். இப்ப சரணாகதின்றது எப்ப பலிக்கும்ன்றத பார்க்கணும், அதுக்கு குவாலிபிகேஷன் என்னன்றத பார்க்கணும், சரணாகதி பண்றதுக்கு என்ன தகுதி பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் யார் இடத்துல சரணாகதி பண்றோம்ன்றத பார்க்கணும். இது மூணும் சரியா இருந்தாதான் அந்த சரணாகதியே பலிக்கும், இல்லாட்டா சரணாகதி பலிக்காது, அகிஞ்சனாக இருந்துருக்கும். சரணாகதி பண்றதுக்கு தகுதி என்னன்னா, முதல் முதல்ல தன்னுடைய இயலாமை தான் இருக்கணும், என்னால இந்த காரியத்தை சாதிக்க முடியாது, ஒன்ன தவிர வேற யாரும் எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கிறவா கிடையாது என்று இந்த ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் இது ரெண்டும் போகணும், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கார்பண்யம்னு சொல்றது. இப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா, இவர் சர்வஜ்ஞர், சர்வ திருக்கு, சர்வ சக்தி, சர்வ பலம் எல்லாம், சர்வ ஞானம் எல்லாம் இருக்கிறவர் அவர். அவர் போய் ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி, ஒண்ணுமே இயலாதவர் மாதிரி, நம்மள மாதிரி போய் வதேவம் வருணராஜம், அந்த வருணராஜன் இருந்துருக்கிற அவரை போய் பிரார்த்தனை பண்றார். முதல்ல முதல் கணத்துல பிரார்த்தனை பண்ணாக்க அந்த பண்ணச்சு, அது அந்த முதல்ல சரணாகதிக்கு வேண்டிய தகுதியே கிடையாது பெருமாள், பெருமாளால முடியாது கிடையவே கிடையாது. அதையே மறைச்சிண்டு தன்னை ஒரு அகிஞ்சனா நினைச்சிண்டு வருணராஜன் போய் பிரார்த்தனை பண்ற, சரி போனா போயிட்டு போறது. அந்த சரண்யத்தோபயுக்தமான சில குணங்கள்லாம் இருக்கு, யார சரணமாக அடைந்தால் பலம் சித்திக்கும் என்றது பார்க்கணும். தயா குணத்தோட இருக்கிறவனாக இருக்கணும், சுவாபாவிகம் சக்தானாக இருக்கணும், சுவாமியாக இருக்கணும், சுதந்திரனாக இருக்கணும். இப்படி இது மூணும் இருக்கிறவன் எங்க இருக்கானோ அவனிடத்துல சரணாகதி பண்ணாதான் பலிக்கும். இவர் என்ன பண்ணிட்டு சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணச்சே, அவனிடத்துல மூணும் இருக்கா இல்லையான்றத பத்தி பராமரிச்சு, தன்னுடைய தனக்கு ஆக்கிஞ்சன இயலாமை இருக்கான்றதையும் பராமரிச்சுக்கல, இது ரெண்டையும் பண்ணாமல் அவர் சரணாகதி பண்றேன். தத்சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தி ராகவ அஞ்சலிம் பிராங்முகா கிருத்வா பிரதிசிஷ்யே மகோதீம். சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தி ராகவ, இன்னைக்கும் திருப்புல்லானியில போய் பேசுவானாக்க தர்பசயன ராமர், தர்பத்துல படுத்துன்ற பேர், அப்படி பெருமாள் சேவசாய் பேர் அந்த இடத்துல. சாகர வேலாயாம் சமுத்திரக்கரையில தர்பானாஸ்தீரிய ராகவ அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததீம். பிராங்முகா கழக பார்த்துண்டு கை கோப்பிண்டு உபவாசம் இருந்துண்டு, பாகும் புஜக போகாபம் உபதாயாரிசூதனா ஜாதரூபமயைச்சைவ பூஷணைர்பூஷிதம் புராம் வர காஞ்சனகேயோர முக்தா பிரவர பூஷணை புஜை பரமநாரீணாம் அபிமிருஷ்டமனேகதா சந்தனாகருபிஷ்ட புரஸ்தாத் அதிவாசிதம் பாலசூரிய பிரதீகாசை சந்தனைருபசேபிதம் சஜனேதோத்தமாங்கேன சீதாயா சோபிதம் புர தக்ஷகஸ்யேவ சம்போகம் கங்கா ஜல நிஷேவிதம் சஞ்யுகே யுக சங்காசம் சத்ருணாம் சோகவர்தனம் சுகிருதானந்தனம் தீர்க்கம் சாகராந்தம் வியபஸ்ரயம். வால்மீகி பகவானுக்கு அப்பப்ப ஞாபகம் வந்துடுறது. ஒரு வார்த்தை முதல்ல சொன்னார், பாகும் புஜக போகாபம் உபதாயாரிசூதனான்னார். இப்படி தலைக்கு அந்த கைய முழங்கைய தலையில வச்சிருந்து தலைமாட்டுக்கு வச்சிருந்து படுத்துட்டு இருக்காராம். இப்படி உபவாசம் இருந்துட்டு இருக்கு. அந்த கைய சொல்லச்சே சொல்ற, இந்த கை அப்பேற்பட்ட கை, ராமனுடைய கைக்கு இது பாரு, தரையில படுத்துட்டு இருக்கே, தர்ப்பத்தை விரிச்சுட்டு படுத்துட்டு இருக்கே. ஜாத ரூபமயைச்சைவ பூஷணை பூஷிதம் புரா, அந்த ராமனுடைய திருக்கைகள்லாம் அப்படியே பத்திர மாத்து தங்கத்தால ஆன, சொக்க தங்கத்தால ஆன பூஷணங்களால பூஷிதமாக இருந்தது. புறா பூஷிதம் என்ன ஒரு காஞ்சனத்தினால, கேயூரம் முக்தா முக்தா பிரவர பூஷணைகி, இப்படி இருந்துட்டு இருக்கிறது. அந்த ராமனுடைய திருக்கைகளை பார்த்து எல்லா ஸ்திரீக்களும் அப்படியே தோள் கண்டார், தோளே கண்டார், தாள் கண்டார், தாளே கண்டார்னு அந்த ராமனுடைய திருக்கைகள்ல மொத்த ஸ்திரீக்களும் மயங்கினவா. அப்பேற்பட்ட தோளோடு இருக்கிறார், அதை கொண்டு போய் தலைமாட்டுக்கு வச்சுட்டு வெறும் தலையில படுத்துட்டு இருக்கு. சந்தன குருபிஷ்டைவ புரஸ்தாதிவாசிதம் பாலசூரிய பிரதிகாசை சந்தனை ரூபசோபிதம், சந்தனம் அகரு இதெல்லாம் போட்டு வாசன திரவியங்களோடலாம் இருந்தது. இதெல்லாம் காட்டுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றது என்னன்னா, இந்த தோளையும் இந்த கையையும் நீட்டின் இருக்கே, அதுல தலைமாட்டுக்கு வச்சுட்டு சீதா பிராட்டி தலை வச்சு படுத்துண்ட ஒரு திருக்கைகளை கொண்டு தன் தலைமாட்டுல வச்சுட்டு படுத்துக்கிறார். சயனே சோத்தமாங்கேன சீதாயா சோபிதம் புறா, அந்த கையோட ஏற்பட்டு அப்படியே அந்த வால்மீகிக்கு அந்த பிளாஷ்பேக் வருது பாருங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுதான் சொல்ற இங்க வரைச்சு. யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரும் வருணராஜம், இந்த வருணராஜனை போய் பிரார்த்தனை பண்ற, இப்படி எல்லாம் இருந்து தட்சிணோ தட்சிணம் பாகும் மகாபரி பரிக சன்னிபம், அப்படியே இந்த அந்த கைய வச்சுட்டு இருக்கிறத பண்றேன். இவர் தட்சிணர், இவர் ரொம்ப சமர்த்தர், சமர்த்தனா இருந்து இது பண்ணார். மூணு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, வரல. வரச்சு கோபம் வந்துடுத்து. ஏன்னா யாரிடத்துல கிருப்பை இல்லாத தயையும் சுவாதந்திரியும், சுவாதந்திரிய விசிஷ்ட தயதான் வந்து சரண்யனுக்கு உண்டான லட்சணம். இப்ப இவன் தயே இல்லாத இருந்துட்டு இருக்கான் சமுத்திரராஜன். அபாத்திரத்துல போய் நாம சரணாகதி பண்ணோம்னா அது பலிக்காது, கோபம் வந்துடுத்து. ஆகையால அவர் என்ன சொல்றாருன்னா, அசமர்த்தம் விஜானாதி திக்கமாம் ஈதேஜனே சாகரோ ரூபமாத்மனான் சாபமானே சௌமித்ரே சரான் சாசி விஷோபமானே சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து ப்ளவங்கமாஹாம் சாகரம் சோஷயிஷ்யாமி, நான் சமுத்திரத்தையே நான் மொத்தம் வத்தடிச்சிடறேன்டா, கொண்டு வா லட்சுமணா, நீ போய் ஆயுதத்தை கொண்டு வான்னு சொல்றேன். பத்யாம் யாந்து ப்ளவங்கமாக, நான் இது குரங்கு வச்சுருக்கேன், குரங்குனால இது நீச்சல்லாம் அடிச்சுட்டு போக முடியாது, ஆகையால இது சமுத்திரராஜன் திமிரா இடம் விடாத இருந்துட்டு இருக்கான்னா பார்த்து பத்யாம் யாந்து ப்ளவங்காமி, சமுத்திரம் மொத்தத்தையுமே நான் வந்து சோஷணம் பண்ணிடுறேன், மொத்தத்தையுமே வத்தடிச்சுடுறேன். பத்யாம் யாந்து நடந்து போட்டோம் சாகரம் சோஷயிஷ்யாமி, இப்படி சொன்னவ பயந்துண்டு ஓடி வந்துட்டான் சமுத்திரராஜன். இதுதான் அந்த இடத்துல விஷயம். அபாத்திரத்துல சரணாகதி பண்ணமானாக்க அந்த சரணாகதி பலிக்காதுன்றது இப்ப இந்த இடத்துல தெரியப்படுத்துற. பெருமாள் சர்வஜனாக இருந்துண்டு, அவர் எல்லாம் சர்வசக்தனாக இருந்துண்டு, ஒரு அகிஞ்சனன் பண்ற காரியத்தை பண்ணிருக்கேன், ஆனா அதை புரிஞ்சுக்கல சமுத்திரராஜன். அது இந்த சரணாகதி பலிக்காமல் போனதுக்கு காரணம். இப்ப மனுஜத்துவ விபூஷணம் என்னன்னு கேட்டா, முதல்ல இவளால கிராமமா பண்ணிருக்கேன், சரணாகதி பண்ணிருக்க, கேட்கல, பலிக்கல. அப்ப சமுத்திரராஜனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்தார். வரம் தேவம் வருணராஜம் வியஜேஷ்டா, ஜெயிச்சுட்ட அவன் தான் வந்து காலில் விழுந்தான். ராமர் லோகத்துல வேணா நினைச்சிருக்கலாம், ராமர் சரணாகதி பண்ணேன்னு நினைச்சுக்கலாம், கிடையவே கிடையாது. ததஸ்துதம் ராகவ முக்ரமேகம் பிரகர்ஷமானம் தனுர பிரமேயம் சௌமித்ருத்வத்ய சமுச்சதம் தம் மாமேதி ஜோத்வா தனுராலலம்பே, அவர் பிடிச்சிட்டு போனேரா சமுத்திரத்தை சோஷணம் பண்ணிடுறேன்னு சொல்லி பண்ணாராம். வாண்டா வாண்டா வாண்டா வாண்டான்னு சொல்லி பிடிச்சிண்டேரான். சார் பக்கத்துல இருக்கிற சௌமித்ரி புச்சிண்டரம் வானா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போதான் ஓடி வர என்னக்க அதுக்கு முன்னெல்லாம் இவ வரமாட்டேன்றான். ஆகையால யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜம் யஜேஷ்டா. இது ஒரு சமயம். இது பார்த்தோம்னாக்க ராமன் நடத்தினது இந்த ஒரு விஷயத்துல ஒரு சாதாரண மனுஷன் நடந்துகிற மாதிரி நடந்துட்டு ஒரு அதிமானுஷமான கிருத்தியத்தை சமுத்திரத்தையே பயப்பட வைக்கிறதுன்றத பண்ணினத சொல்லி சொன்னார் முதல் பாத அர்த்தத்துல. கிருத்வோபதாந்தகரதம் விதிருத்ர முக்கைஹி தேவைஹி. இப்ப என்னாச்சு, இன்னொரு ஒரு நிகழ்ச்சி, இதுவும் ராமாயணத்திலேயே ரொம்ப ரொம்ப கண்ணில் ஜலம் வரக்கூடிய வரவழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. கருணா காக்குஸ்தகான்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். கருணையினுடைய வடிவாக ராமன் எழுந்தருள் இருக்கார். அந்த தசாவதாரத்துல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லச்சே கூட ராமாவதாரத்துக்கு கருணை தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றார். ஆனா ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிறகு சீதா பிராட்டியண்ட ராமர் நடந்துன்றத பார்த்தோம்னாக்க இது வந்து யாருமே அந்த ராமன் கருணை உள்ளம் படுத்தவன்றத நினைக்கவே மாட்டார். இதுதான் அங்க ராமாயணத்துல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சொல்ற பாக்கிறோம், அங்கிருந்து சீதா பிராட்டி அழிச்சுண்டு வர, அழிச்சுண்டு வரச்சையே முதல்லயே சீதா பிராட்டி சொல்றா, நான் எப்படி இருக்கணும் இப்படியே வரேன்னு சொல்லி சொல்ற. ஆனா விபீஷணர் என்ன சொல்றார், நீ குளிச்சு அலங்காரம் பண்ணிட்டு சர்வபூஷணங்களோட வரணும் தான் ராமர் சொல்லியிருக்கார், ஆகையால நீ அப்படிதான் வரணும்னு சீதா பிராட்டி சொல்லிட்டார். சரி, ராமருடைய வார்த்தையை மீறி நாம பண்ணக்கூடாதுன்னு சர்வாலங்கிருத்தையாக சீதா பிராட்டி வர, அங்க வரச்சேயே பல்லக்கில் வரச்சேயே அங்க குரங்கள்லாம் எட்டி எட்டி பாக்கிறது. சீதா பிராட்டியை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த சீதைக்காக சண்டை போட்டதுகளை தவிர இத்தனை குரங்குகளும் சீதையை பார்த்ததில்லை. எல்லாருக்கும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இதெல்லாம் பார்த்த உடனே எட்டி எட்டி பார்க்கச்சு அவர் நடந்து வரட்டும் வெய்ய அங்கேயே சிபிகையை வெய்யன்றார். அவர் ஒன்னும் தப்பே கிடையாது, நடந்து வரட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் சீதையன்னு சொல்லி சொல்றாரு. அது கூட ஒன்னும் தப்பில்லை. லஜ்ஜயா துவவனேயம் தீ ஸ்வேஷு காத்ரேஷு மைதிலே விபீஷணே நானுகதா பர்த்தாரம் சாப்பிய வர்த்தத சாவஸ்திர சம்ருத்த முகே லஜ்ஜயா ஜனசம்சதி ருரோதாசாஜ்ய பர்த்தாரம் ஆர்யபுத்ரேதி பாஷிணி விஸ்மயாச்ச பிரஹர்ஷாச்ச ஸ்நேஹாச்ச பதிதேவதாம் உதைக்ஷத முகம் பர்த்து சௌமியம் சௌமியதரானனா. சீதையினுடைய எண்ணங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ராமனும் பார்க்கணும். அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வர, தான் இறங்கின உடனே ராமர் ஓடி வந்து, அம்மா உனக்காக தான் வந்திருக்கேன், இவ்வளவு சிரமப்பட்டு உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு கட்டிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒன்னும் பண்ணல, ஒரு ஜடமாட்டம் நின்றுட்டு இருக்காரு அங்க பார்த்தோம்னாக்க. ஆனா அவளுக்கு இங்க இருக்கிற ஜனசம்சத்துல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய கும்பல் நடுவுல தான் தான் போய் கட்டிக்கலாமோ இல்லையோ, அதுல வரைச்சே கொஞ்சம் வெக்கமா இருக்கான். லஜ்ஜயா துவமலீயந்தி ஸ்வேஷு காத்ரேஷுமை சலி விபீஷணே நானுகதா பர்த்தாரம் சாப்பிய வர்த்ததாம். விபீஷணன் பின்தொடர அவர் நடந்து வரலாம். சாவஸ்திர சம்ருத்த முகே லஜ்ஜயா ஜனசம்சதி ருரோதாசாஜ்ய பர்த்தாரம் ஆர்யபுத்ரே திபாஷிணி. ஆர்யபுத்ரான்னு சொல்லுவா சீதா பிராட்டி. அந்த வார்த்தை ராமனை கூப்பிடுச்சு எல்லாம் ஆர்யபுத்ரான்னு தான் கூப்பிடுவா. அந்த ஆர்யபுத்ரான்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக பாக்குறா. விஸ்மயாச்ச பிரஹர்ஷாச்ச ஸ்நேஹாச்ச பதி தேவதா உதைக்ஷத முகம் பர்த்து சௌமியம் சௌமியதராமமா. அப்படி ஒரே ஆச்சரியம், தனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி ராவணவதம் பண்ணி தன் ஐட்டம் போறதுக்கு வந்திருக்கிறேன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். பிரஹர்ஷாச்ச சந்தோஷம், என்ன தான் சொன்ன வார்த்தைய பர்த்தா கேட்டிருக்கு. என்ன அன்னைக்கே ஹனுமார் என் முதுகுல அழைச்சும் போயிடுறேன்னு சொல்லி சொன்ன, ஆனா அன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்ற. தத்தஸ்ய சதிருஷம் பவேத்னு சொன்ன, ராமர் வந்து என்ன அழைச்சும் போனாதான் அவருக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி சொன்னா, தான் எப்படி ஆசைப்பட்டமோ அதே மாதிரி வந்து ராமர் அழைச்சும் போறேன்னு சொல்லி அதுல போய் ஒரு சந்தோஷம். பெண்கள் எல்லாருக்குமே அவ சொல்றத கணவன்மார்கள் செஞ்சுட்டாக்கா அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பிரஹர்ஷாச்சேகாச்சபதி தேவதா, அந்த ராமனையே தேவதையாக நினைச்சிட்டு இருக்கிறவர், அவர் தவிர ராமனை தவிர வேற ஒரு தேவதைய நினைக்காதவள் சீதா பிராட்டி. ராமனிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, உதயக்ஷத முகம் பர்த்தும், ராமனுடைய முகத்தை பாக்கிறாளாம். அவள் எப்படி இருந்திருக்கான, சௌமியமான முகம் சொல்றாரு இந்த இடத்துல. இங்கதான் வால்மீகி சீதையினுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லி சொல்ற. சீதையை பொறுத்தவரைக்கும் ராமனுடைய முகம் எப்பவும் சௌமியமாக இருந்துட்டு இருக்கும், ரொம்ப ஸ்னேகபாவத்தோட இருந்துட்டு இருக்கும்ன்றதுதான். சீதா பிராட்டியினுடைய முகம் எப்படி இருக்குன்னா சௌமிய தரானனா, ராமனுடைய முகத்தை காட்டுல இன்னும் சௌமியமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. அப்போ ராமர் என்ன சொல்ல போறேர் என்ன சொல்ல போறேர்னு நினைச்சுக்கச்சே, ஏஷாசி நிர்ஜிதா பத்ரே சத்ரும் ஜித்வா மயாரிணே பௌருஷாத்யதனுட்டேயம் ததே ததுபமாதிதம் கதோஸ்மியந்தருமாந்த மமருஷஸ்ய தர்ஷனா சம்பிரமாத்யதா அவமானஸ்ய சத்ருஸ்ய மயா யுகபதுத்ததோ அத்யமே பௌருஷம் திருஷ்டம் அத்யமே சபலசிரம அத்ய தீர்ண பிரதிஜத்வாதே பிரபவா மீகதாத்மனஹ. அப்ப சொல்லுச்சு, இந்த மாதிரி நீ நினைச்சுக்காத, என்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சுட்டேன். இக்ஷாகு வம்சத்துல இருந்திருக்கிறவா தன்னுடைய மனைவியை எவனோ ஒருத்தன் தூக்கிம் போயிட்டு அவனை கூட மீட்க முடியாதவனாக இருந்தான், அவன் கையால் ஆகாதவான்றது இருக்கிறதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லைன்றத இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு இழுக்கு இல்லாமல் நான் நடத்தினேன். இப்ப என்னன்னா, நிர்குணம் பிராதரம் தியக்த்வா யோமாம் ஸ்வயம் உபஸ்திதா விபீஷணஸ்ய பக்தஸ்ய சபலோத்ய பரிஸ்திதா, என்னமோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் தெரியாதவளான்னு நான் இதெல்லாம் சொன்னேன்னா. ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொல்ற, அப்ரவீத் பருஷம் சீதாம் மத்தியே வானர ரட்சசாம் யத் கர்த்தவியம் மனுஷேன தர்ஷணம் பரிமார்ஜதா தத்கிருதம் சகலம் சீதே சத்ருஹஸ்தமர்ஷணாதி. ஒரு மனுஷனால என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்ட, வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால நீ என்ன பண்ண, தத்கச்சஹ்யம் அபியனுஜாதா யதேஷ்டம் ஜனகாத்மஜே ஏதா தகதிசோ பத்ரே காரியமஸ்தி நமேத்வயாம் நமேத்வயா காரியம் அஸ்தி, உன்னோட எனக்கு ஒன்னும் காரிய சங்காத்தமே இல்லப்பா, இதோ பத்து திக்குல நீ எந்த திக்குல வேணா போயிடு. தத்கச்சஹ்யாபியனுஜாதம் இப்படி சொல்ற. இப்ப இந்த சன்னிவேசத்துலதான் சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணிக்கிறா. இதெல்லாம் கேக்குற இவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, ததப்பிரியார் ஹஸ்ரவண ததப்பிரியம் பிரியாத் உபசிருத்திய சிரஸ்ய மைதிலே உபமோச்ச பாஷ்பம் சபருஷம் பிரவேபிதா கஜேந்திர ஹஸ்தாபிஷதே வதல்லகி அப்படின்னு நட்டுங்கிறாளாம். சீதா பிராட்டி ராமனிடத்துல இருந்து ஒரு பரிவான வார்த்தை, ஆதரமான வார்த்தை, ராமன் கட்டிக்க போறேன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்க போக, பத்து திக்கும் இருக்கு நீ எங்க வேணா போ யாரோட வேணா போன்னு சொல்லி சொல்ல வார்த்தைய சொல்ற. இந்த வார்த்தைய கேட்ட உடனே அப்படியே கண்ணுல ஜலம் வருதான், அழறாளாம். அவ ஏவமுக்தாது வைதேகே பருஷம் ரோமஹர்ஷணம் ராகவேண சரோஷேண பிரசம் பிரவ்யதிதா பவதி. அப்பதான் அவ என்ன பண்ண, கிம்மா மசது சம்வாக்கியம் ஈதிசம் ஸ்ரோத்ரணம் ருக்ஷம் ஸ்ராவயதே வீர பிராகிருதா பிராகிருதாமிவ. அதுதான் சொல்ற, நீ ஒரு சாதாரண மனுஷன் ஆட்டமும் நான் என்னையும் ஒரு சாதாரண ஸ்திரீ ஆட்டமும் நினைச்சுட்டு என்ன வார்த்தை நீ சொல்றேன்னு கேக்குறாவ. இப்ப இதுல இருந்து ஏற்படுறது இவ ரெண்டு பேரும் பிராகிருத்தாள் இல்ல, சாதாரண மனுஷாள் இல்ல, ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணச்சு, மகாலட்சுமி தான் சீதா பிராட்டியாக அவதாரம் பண்ணிருக்கான்றது தானே சத்தியம். இத தெரிஞ்சுக்காத ஏதோ லோகத்துல இருக்கவும் மாதிரி சொல்றிய நீ என்று சொல்ற. அப்பதான் தேவதைகள் மொத்த பேரும் வந்து இவரிடத்துல பிரார்த்தனை பண்ற, ஒருத்தர் மாத்திரம் இல்ல எல்லாரும். அப்போ மகரிஷிகள் எல்லாரும் அதாவது தேவதைகள்லாம் வந்து அதுல தசரத சக்கரவர்த்தியும் அங்க வந்துடுறது, அவளும் வந்து இந்த சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ண உடனே அக்னி அவள் அவளுடைய ஒரு பரிசுத்தமானவள் நீ யாருன்னு நினைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லச்சே, ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சாதாரண மனுஷன் நினைச்சிருக்கேன்னு சொல்லச்சே. ஷடர்தனயன ஸ்ரீமான் மகாதேவோ ப்ரஹத்வஜ கர்த்தா சர்வஸ்லோகஸ்ய பிரம்மா பிரம்மவிதாம் வர ஏதே சர்வே சமாகம்ய விமானை சூரிய சன்னிபை ஆகம்ய நகரீம் லங்காம் அபிஜக்முஷ்ட ராகவம் ஷடர்தனயன. ஆறுல பாதி மூணு கண்ணு, முக்கண்ணப்பனாக இருந்திருக்கிறவன், மகாதேவனாக இருந்திருக்கிறவன் அவன். தத்தோ வை சிரவணோ ராஜா யமஸ்டாமி திரகர்ஷனா சஹசிராட்சோ மகேந்திரஸ் வருணஸ் பவந்தபா. இப்படி மொத்த பேரும் வந்திருக்காளாம், இத்தனை பேரும் வந்து ராமனிடத்துல சொல்லி சொல்ற. யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, ஏன் இப்படி சொல்ற, நீதான் சாட்சாத் பரம்பிரம்மமாக இருந்துருக்கிற மகாவிஷ்ணு, அவள் தான் சீதா பிராட்டி, இத போய் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு சொன்னாராம். இப்படி தேவதைகள் எல்லாராலையும் கிருத்வோபதம் தசரதம், அங்க தசரதரையும் அழைச்சி வந்துட்டார். சுபா சொர்க்கலோகத்துல தசரதர் இருந்துருக்கே, பாரு உங்க அப்பாவும் பாருன்னு சொல்லி சொல்லிட்டாராம். கிருத்தோபதம் தசரதம் விதிருத்ரமுக்கை தேவைஹி, இவா எல்லாரும் விதிமுக்கிய தேவைஹி, இவா எல்லாரையும் சீதா லட்சுமி, பவான் விஷ்ணு சீதா லட்சுமி நீர்தாம் பெருமாள் என்பதை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணார். இவர் பெரிய ஒரு பராக் மனுஷனாக அவதாரம் பண்ணாலும் கூட சாட்சாத் பரமாத்மா தான்றது அந்த இடத்துல தெரியப்படுத்துற. ஆனா அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்திரஜித்தனுடைய பல அதுல போய் அவ போட்ட பிரம்மாஸ்திரத்துல கட்டுண்டு விழுந்து கிடந்தேன், அது ஏன்னு தெரியலையே. ஒரு சமயத்துல இப்படி பண்றேர், இன்னொரு சமயத்துல பார்த்தோம்னாக்க இது இந்திரஜித்னால ஜெயிச்சவனாக ஆயிட்டேன்றது சொல்றார். இது எப்படின்னு எனக்கே ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்றார். அங்க என்ன வருதுன்னா, சதத்ர லக்ஷ்மணோ திருஷ்டுவா நிராசோ ஜீவிதே பவந்த பவதே ராமம் கமல பத்ராட்சம் சரபந்த பரீட்சதம். ராமர் விழுந்து கிடக்கிறார், அதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ஒண்ணு இல்ல. சுஷோஜ பிராதரம் திருஷ்டா பதிதம் தரணி தலே ஹரயஸ்தாபிதம் திருஷ்டா சந்தாபம் பரமம் உங்கதாகாம். ராமர் விழுந்து கிடக்கிறே, அங்க இருக்கிற குரங்குகளுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியல, எல்லாம் ஆயிடுது. யாருக்காக வந்திருக்கோம், அவர் விழுந்து கிடக்கிறே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ போய் சுக்ரீவனுக்கு போய் ஒரே சோகம், மொத்த பேருக்கு சோகம். அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க அங்கேருந்து நேர போறான் இந்திரஜித்து போறான், அவ்வளவுதான், இனிமே ஏந்திருக்கவே முடியாது, என்ன சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, முதல் நாளே முடிஞ்சு போச்சுன்னு அந்த இடத்துல போய் ராவணன் இடத்துல அப்பா இடத்துல போய் சொல்றான். ராவண இடத்துல சொன்னாக்கா ராவணனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தத்தீதோயானோ சரதல்பயோகோ லக்ஷணம் சாப்பி ராமஞ்ச விசம்ஞோ சரபீடிதோ வித்வஸ்த கவசம் வீரம் விப்ரவித்த சனாதனம் சாஜகை சின்ன சர்வாங்கோ சரஸ்தம்பமயோட்சிதௌ. புஷ்பகுமானத்து சீதா பிராட்டிய ஏத்தின் போட போய் காமிடாவ ரெண்டு பேரும் விழுந்து கிடக்கிறதேன்னு சொல்லி சொல்றாரு. விமானத்துல ஏத்திந்து போறா சீதா பிராட்டிய, யுத்த காலத்துல பார்த்தமான ராமன் லட்சுமணர் ரெண்டு பேரும் மூச்சு அடைஞ்சு விழுந்துருக்காளாம். சீதா அந்த தரிசன உபௌசயானு சரதல்பயோ, பானத்துல அடிபட்டு அப்படியே அதே அதையே ஒரு இது மாதிரி அதுவே படுக்கையாக விழுந்திருக்காளா. லக்ஷணஞ்சா விசவ்ஞோ சரபீடித்தோ, ரெண்டு பேரும் ஞாபகமே இல்ல, மூர்ச்ச அடைஞ்சு விழுந்து கிடக்குறா, பிராணம் இருக்கா இல்லையான்னு தெரியல, போயிட்ட மாதிரி தான் இருக்கு. வித்வஸ்த கவச்சோ வீரம் விப்ரவித்த சராசனம் சாயகை சின்ன சர்வாங்கோ சரஸ்தம்பமயோட்சிதோ, உடம்பு மொத்தம் அடி, எந்த பக்கத்துல பார்த்தாலும் ரத்தம் ஒழுகியும் கிடக்கிறது, கிழ விழுந்து கிடக்கிற ராமனும் லக்ஷ்மணும் விழுந்து கிடக்கிற புஷ்பக விமானத்துல இருந்து பாக்கறா சீதா பிராட்டி. அங்க கூட பாருங்க, புண்டரீகாட்சவ்னு சொல்ற தாமரப்பூமன்ற திருக்கண்களை உடையவர்களா இருக்கான்னா, பர்த்தா ரமண மத்யாங்கி லக்ஷ்மணன் சாசிதே க்ஷணா பிரேட்சபாம் சிறு வேஷ்டம் தௌரு ரோத ஜனகாத்மஜா, தரையில விழுந்து கிடக்கிறார், புழுதியில விழுந்து கிடக்கிறார். இவா ரெண்டு பேரும் ராமனும் விழுந்து கிடக்கிறார், லக்ஷ்மணும் விழுந்து கிடக்கிறார். இத பார்த்து அழறா. சாபாஷ்மசோ காபீதா சமீட்சதோ பிராதரோ தேவசம பிரபாவோ விதர்க்கயந்தி நிதனந்தயோ சா துக்கான்விதா வாக்கியமிதன் ஜகாதம். அப்படியே அழறாளாம் சீதா பிராட்டி. இப்ப இதுல சீதா பிராட்டி அழ வச்சதுனால இதுல ஜெயம் அடைஞ்சவன் யாருன்னாக்கா இந்திரஜித் தான். அப்ப இந்திரஜித்துக்கு ஒரு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தேர் பெருமாள். ஆனா ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க அத்தனை தேவதைகளும் வந்து காலில் விழுற மாதிரி இருந்துருக்க, உண்மை எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலையே, என்னால உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் ராமாவதாரத்தினுடைய வைபவத்தை மங்களாசாசனம் பண்ற. யோ விக்ரமேண மனுஜத்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜம் விஜேஷ்டாஹ கிருதோபதாம் தசரதம் விதிருத்ரமுக்கைஹி தேவை ஸ்துதஹ ச சகிலேந்திரஜிதா ஜிதாசி ஜிதோசி. அந்த ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.